श्रीमान् वेङ्कटनाथार्यः कविचार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये सशङ्खचक्रलाञ्छनस्तदुत्थपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नतस्तुलस्यनर्कपद्ममालिकः स्थितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीमातसूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजे यदुपज्ञमशेषतः पृथिव्याम् पथितो राघव पादुका प्रभावः भुजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मार्ष्यकविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् यः पिबन्त ततम् रामचरितामृतसागरम् मदर्थस्थम् मुनिम् वन्दे प्रातेतसमकल्मकम् गोष्पदीकृतमारासिंहशकीकृतराक्षसंरामायण महामालारत्नम् वन्दे नीलात्मजम् मञ्चनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् चिरतानमामि उल्लङ्घ्यसिन्धोस्सलिलम् सलीलम् यशोकवह्निञ्जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्काम् नमाहमितम् प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमति पाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमानन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्तत्तमस्तकाञ्जलिम् बाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिन्नमतराक्षतान्तकम् वेदवेद्ये प्रेम् श्रीजाते दशरथात्मजे वेदप्रातेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थमाख्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशरथस्यवसन् निशामयुत्तम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् राम् निशाचरविनाशकरम् नमामि वैदेहीसहितम् सुरमुद्रमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकपासने मणिमये वीरासने सत्सितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् श्रीसीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दन परब्रह्मणे नमः இந்த லக்ஷ்மணருடைய வார்த்தையை கேட்டவுடனே சுக்ரீவன் நெகிழ்ந்து போயிட்டார். தான் பண்ண காரியத்தெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிருக்கேன் சொல்லிட்டே இருக்கே ஒரு பெரிய ஒரு இரைச்சல் சப்தம் கேட்கறதாம். என்ன இறைச்சல் சப்தம்னு திரும்பி பார்த்தோம்னாக்கா பெரிய மழை வரப்போறதா, மழை காலம் தான் முடிஞ்சு போச்சே, மறுபடியும் என்ன மழை வரப்போறதுன்னு பார்த்தா அந்தந்த தேசத்திலேருந்து அந்த வானரங்கள்லாம் வரதான் சுக்ரீவாஜ்ஞியினால ஒன்னு ரெண்டா வரல, ஆயிரக்கணக்கில் கோட்டி கணக்குல வந்துட்டே இருக்குது. இந்த பக்கத்துலயே அந்த பக்கத்துலயே எல்லா பக்கத்துலயே வந்துட்டே இருக்கான். அது சுக்ரீவன் தெரிஞ்சிருந்து லக்ஷ்மணா நான் இப்ப ராமர் இருக்கிற இடத்துக்கு நாம ரெண்டு பேரும் போலாம்ப்பா, அவளும் வந்துட்டா இப்ப என்ன ராமர் கட்டளை இடுறாரோ அதை பண்ணலாம்ப்பா போலாம்னு லட்சுமணர் ஆயிடுச்சுண்டு. சுக்ரீவர் லட்சுமணர் ரெண்டு பேருமா ராமர் இருக்கிற இடத்துக்கு போற. ராமர் இடத்துக்கு போன உடனே இப்ப ராமர் சுக்ரீவனை பார்த்து என்ன சொல்றேன்றதான் பாக்கணும். ஏவன் துவயின சித்திரம் பவேசி எத் சௌமிய சோபனம் ஜானாம்யகம் துவாம் சுக்ரீவ சததம் பிரியமாதீனம். ராமரிடத்துல போய் சுக்ரீவன் சொன்னார், ராமா நான் ஒரு சின்ன தப்பு காரியம் பண்ணிட்டு இன்னொரு 15 நாள் அதிகமாயிடுச்சு, ஆனா அந்த 15 நாள் அதிக்கிரமிச்சதுக்கு வேற காரணம் இல்ல, இத்தனை வாழ்நாளும் வந்துட்டோம், அவளே அழைச்சிட்டு போய் உம்மோட பாசலம் பேசலாம்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன், ஆகையில என்ன மன்னிச்சுக்கோன்னு ராமர் திருவடியில போய் சுக்ரீவன் விழறேர். அப்ப ராமர் சொல்றேர், அப்படி தூக்கி தழுவி நிறுத்திட்டு சொல்றேன், சுக்ரீவா நான் உன்னை எதுவுமே தப்பா நினைச்சுக்கலையே அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னதான் சொன்னேன், என்ன சங்கோச்சிதப்பான்னு போய் சொல்லுடான்னு சொன்னேன், ஆனா நான் என் மனசுல நான் வந்து அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, அவனை திருத்தறதுக்காக சொன்ன வார்த்தை. நீ தப்பு காரியம் பண்ண மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும், ஜானாமியகந்தாம் சுக்ரீவா சததம் பிரியவாதினம், ஆகையில நீ எனக்கு சோழமையோட இருக்கச்சே, நீ எனக்கு உபகாரம் பண்ணச்சே, எனக்கு காரிய சித்தியில எந்த விதமான சம்சயமுமே இல்ல, நான் இப்பவே எனக்கு சீதை எனக்கு கிடைச்சிட்டா நான் நினைச்சுக்கிறேன், இத பத்தி ஒன்னும் விசாரம் இல்ல என்று சொன்னாரா. அப்ப சுக்ரீவன் என்ன பண்ண, ராமர் கட்டளை இடணுமா தன்னுடைய ஆட்டுல, குரங்குக்கு யாருக்கு யார் கட்டளை இடுறதுன்னு, ராமர் சுக்ரீவனும் மகாராஜா மகாராஜான்ற, சுக்ரீவர் என்ன சொல்ற, ராமன் நீர் கட்டளை இடும்ன்ற, இந்த தேசங்கள்ல இந்தெந்த இடத்துக்கு போகணும்ன்றதுக்கெல்லாம் சொல்லு, இந்த குரங்குக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல, அந்தப்புறம் உள்பட எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவை இவை எல்லாம், யார் யாரெல்லாம் எந்த தேசத்துக்கு போகணும்ன்றத கட்டளை இடும், நீர் கட்டளை இடும்ன்ற, இவ மொத்தத்தையும் வியக்தி பரிச்சயம் பண்ணி வச்சுட்டார், இவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டார் சுக்ரீவன். அந்த ராமருடைய கட்டளையை சிரசா ஏற்றுக்கொண்டு சுக்ரீவன் சொல்ற, நீங்கள்லாம் வடக்கு பக்கம் போங்க, நீங்கள்லாம் இந்த பக்கம் போங்க, மேற்கு போங்க, இந்த பக்கம் கிழக்கு போங்கன்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பக்கத்துக்கு 4 பக்கமும் சொல்லிட்டேன். அந்த போக சொன்னதோட மாத்திரம் இல்ல, கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இதுல இருந்து இன்னிலேருந்து சரியா 1 மாசம் சமயம், இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க வந்து சீதை எங்க இருக்கான்றத வந்து சொல்லலன்னாக்க உங்க தலை உங்க கழுத்துல நிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்ரீவன் குரூரமான தண்டனையை விதிக்கிறவன், ஆகையால நான் என் காரியத்தை சொல்லிட்டேன், நீ இதுக்குள்ள எங்க இருந்தானா சீதையை தேடிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிருக்க. அது மாத்திரம் இல்ல, கடைசியில தட்சிணத்துக்கு தெற்குக்கு போறதுக்கு யார அனுப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரா. அப்போ ஹனுமான தலைவன், ஹனும ஜாம்பவதங்கத நீல பிரமுகாயாம் திசமபியாதா, ஹனுமான் ஜாம்பவன் அங்கதன் நீலன் முதலிய பெரிய பெரிய அதாவது பிரமுகாளாக இருந்திருக்கிறவா, வானர் சைன்யத்திலேயே பிரமுகாளாக இருந்திருக்கிறவால நீங்கள்லாம் தெற்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறாராம். அப்போ ஹனுமான அனுப்பிக்கச்சே ராமன் சொல்லுகிற, ஹனுமானுடைய இத்த அன்னையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது சுக்ரீவனை, இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே ஹனுமான் தான், அப்பப்போ என் கூட கூட இருந்துட்டு சுக்ரீவனுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ராமர் பார்த்துட்டே இருக்கு. இப்ப பார்த்து இந்த ஹனுமார் அனுப்பிக்கிறேன்னு, அப்ப ஹனுமார் இடத்துல சொல்ற, கதிர்வேங்கஸ்தேஜஸ்த லாகவஞ்ச மகாகபே பிதுஸ்தே சதிருஷம் வீர மாருதஸ்ய மகோஜத. இதுவரைக்கும் ராமர் ஹனுமாரோட பேசவே இல்லை, அப்ப கூட லக்ஷ்மணன் விட்டுதான் பேச சொன்னாரே தவிர, முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே கூட பம்பா தீரத்துல கூட ராமர் சாட்சாத்தா பேசவே இல்லை. இப்பதான் ராமர் ஹனுமார் இடத்துல சாட்சாத்தா பேசுறேன், உன்னுடைய கதி வேகம் தேஜஸ் பராக்கிரமம் லாகவம் எல்லாம் எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுட்டேன், உங்க அப்பாவுக்கு மேல இருக்கு என்று பிதுஸ்தே சதிருஷம் வீர மாருதஸ்ய மகோஜதா தொய்யே ஹனுமன்னாஸ்தி பலம் புத்தி பராக்கிரம தேச காலானுவத்தி நய பண்டித. ஒருவனிடத்துலதான் இருந்திருக்கு இந்த சீதா பிராட்டிய கண்டுபிடிக்க கூடியதான அதுக்கு தேவையாக இருந்திருக்கிற சாமர்த்தியம் ஒன்னிடத்துலதான் இருந்திருக்கு, அதுக்கு உண்டான பலமும் உன்னிடத்துலதான் இருக்கு, புத்தியும் உன்னிடத்துலதான் இருக்கு, அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள கூடியதான இருந்திருக்கிற சாத்துரியம் இருக்க, அதுவும் உன்னிடத்துலதான் இருந்திருக்கு என்று சொல்ல. ஆகையால நான் ஒன்னு சொல்றது, கிருதாத்தைவ சம்ஹ பிரகேஷ்ந்திர பிரகிருஷ்டேந்திரிய மானசோ தீதாங்கோபோபிதம் அங்குளீயம் அபிஜானம் ராஜபுத்ரியா பரந்தபா. இப்ப நான் நினைக்கிறேன், நிச்சயமா நினைக்கிறேன், நீ கண்டுபிடிச்சிடுவ, இப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்ப சீதா போய் ராமரங்க சொன்னாக்க ஒரு அடையாளம், நீ ராமன் இருந்து வந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொன்னாதான் அவள் உன்ன நம்புவோ. ஏன்னா அவள் ஏற்கனவே அவள் பரிபவப்பட்டு போயிட்டான், சன்னியாசி வேஷம் போட்டு ராட்சசம் வந்த மாதிரி குரங்கு வேஷம் போட்டு நீ வந்திருக்கேன்னு கூட பரிபவம் உன்னிடத்துல ஒரு விசுவாசம் வராது. அந்த விசுவாசம் வரத்துக்காக நான் கையில போட்டு இருக்கிற மோதரம் ராமநாமாங்கிதம் ராமான்னு பேர் போட்டிருக்கிற அந்த ராமான திருநாமம் இருக்க அதுக்கு அந்த பேர் போட்டிருக்கிற மோதிரத்தை கொடுக்கற, இதை பத்திரமா வச்சுக்கோ. கட்டாயம் உனக்கு காரிய சித்தி ஏற்படும், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல, நீ போயிட்டு வா. இப்போ ஒரு விசாரம், ராமருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துருக்கச்சே, தென் திசையில தான் சீதா பிராட்டி இருந்துருக்கா, ஹனுமார் போற திசையில தான் இருந்துருக்கா, ஆகையால ஹனுமாரிடத்துல இந்த மோதிரத்தை கொடுத்தனப்படும் சொல்லி சொல்லிருக்க. மீதி மூணு திசையில போயிருக்காள், அவள்கிட்ட யாருடையும் எதையும் கொடுத்தனுப்பிக்கல. அந்த அந்த இடத்துல இருந்து என்னத்துக்கு அந்த திசைக்கு அனுப்புறது, மொத்த கும்பலையும் இப்படியே தென் திசைக்கே அனுப்பிச்சிருக்கலாமே என்ன கேட்டா, ஒரு திருடம் ஒரு வஸ்துவை திருடிந்து போனான்னாக்க நேரம் கொண்டு போய் அவன் வீட்டுல வைப்பான்னு சொல்ல முடியாது, வேற எங்கேயான வழியில வச்சுட்டு அப்புறமா போய் பண்ணுவான். இங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் விஷயத்துல கூட பாப்போம், திருமங்கை ஆழ்வார் அங்கிருந்து புத்த விஹாரில இருந்து திருடிந்து வரு, திருடிந்து வந்தாக்க நேரம் வைக்கல, அது ஒரு வயல் வழியில கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டு அப்புறமா பார்த்து போயிடுறேன், அதுக்கப்புறமா தான் அதை மறுபடியும் எடுக்கிறவன். அகையால திருடனா இருக்கணும் நேரம் பண்ணுவான்றது கிடையாது. அவன் தன் தேசத்துல லங்கைக்கு நேரம் ஆயிட்டும் போகாது, வேற எங்கேயான திக்குல எங்கேயான சீதை இருந்தாள்னாக்கா அவளுக்கு எங்க இருக்கான்றது பார்த்துட்டு வரணும்ன்றதுக்காக மீதி திக்குலாம் அனுப்பிச்சு வச்சான். ஆனா 90% இங்கதான் இருப்பார். அகையால அந்த ஒரு எண்ணமும் இருந்துருக்கு, ஹனுமாரண்ட போய் இது தன்னுடைய அடையாளத்தையும் கொடுத்தனுப்புறேன், இன்னும் சில அடையாளங்கள்லாம் அந்தரங்கமா சொல்றேன், அப்ப சீதா பிராட்டின்னு அந்த அடையாளத்தை சொல்லச்சே நம்ம பார்க்கலாம். ஹனுமாரும் அதை சிரசா பிரதிகிரகிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறேன். போனா எல்லா திசை இவ போறா, போன பிற்பாடு மீதி திசைகள்லாம் போனவாள்லாம் பார்த்தா நாளாச்சு, பாஞ்சு நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஆன உடனே வந்துட்டா, எங்க தேடினாலும் சீட்டை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. தென் திசைக்கு போனவா மாத்திரம் இன்னும் வந்த பாடு இல்ல. அந்த விஷயத்துல வந்து இவ சொல்லச்ச சுக்ரீவன் சொல்லி அனுப்பலாம், இந்தந்த இடத்துல இந்தந்த இடம் போய் பாரு, நீ பாருன்னு எல்லா திக்குலையும் சொல்ற. ராமருக்கு ரொம்ப ஆச்சரியம், சுக்ரீவன் உனக்கு எல்லா இடத்துலயும் எல்லா நூக்கன் காரணம் சொல்ற, மூல முடுக்கெல்லாம் உனக்கு தெரியறதே, இது எப்படி உனக்கு தெரியறதுன்னு கேக்குறேன் ராமர் கேக்குறேன். அதுக்கு சுக்ரீவன் சொல்றான், வாலி அட்ச அடியில நான் சுத்தாத இடம் இல்ல, நான் எல்லா லோகம் முழுக்க நான் சுத்திருக்கேன், நானு எங்கேயும் இருக்க முடியாதுதான், கடைசியில இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு நான் வந்திருக்கேன், ஆகையால எனக்கு எல்லா லோகமும் எல்லா இடமும் எனக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னான். அங்கிருந்து கந்தமான அங்கிருந்து வந்திருக்கான், ஒவ்வொரு இடமா வந்து அங்கதன் வந்திருக்கான், அங்கதன் வந்து பாக்குற, பார்த்தா எல்லா இடத்தையும் சொல்ற, திடீர்னு ஒரு இடத்துல வந்து பாக்குறான், வெயிலான வெயில் தாங்க முடியல, தாகமா எடுக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு தீர்த்தமே இல்ல, இப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையில என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் பணம் போயிடும் போல் இருக்கு, எவ்வளவு நாய் தேடினாச்சு, எப்படிதான் எங்கதான் தேடுறது என்ன தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தா ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னாக்க ரெண்டு மூணு பட்சி வெளில வரதாம், அந்த பட்சி எல்லாம் வெளில வந்ததை பார்த்த உடனே, ஓ இங்க எங்கயோ ஜலம் இருக்கவே தான் இந்த பட்சி எல்லாம் வருது, அது உள்ள அந்த இடம் என்னன்னு போய் பார்த்தோம்னு அங்க கிட்ட போத்தா அந்த செடியும் புதாரமா இருந்துருக்கு, அந்த புதார விலைக்கு பார்த்தோம்னா ஒரு குகை மாதிரி உள்ள போறதாம். சரி, அது உள்ள போய் பார்ப்போன்னு போனா அது ஸ்வயம் பிரபா குகை, அந்த குகை உள்ள போய் பாக்குற போத்தா ஜில்லுன்னு இருந்துருக்கு, எங்க பார்த்தாலும் அப்படியே புஷ்பிச்சிருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருந்துருக்கு, அது பாத்திரம் இல்ல தேன்லாம் இருந்துருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. சரிட்டு ஒரு குரங்கு போச்சு, ரெண்டு குரங்கு போச்சு, எத்தனை குரங்கோ அத்தனை குரங்கும் உள்ள இறங்கிட்டு, உள்ள இறங்கின உடனே சந்திச்சு நமக்கு தீர்த்தம் இருந்துருக்கு எல்லாம் இருக்குன்னு உள்ள வந்துருக்கு. அங்க பார்த்தா ஒரு மூலையில இந்த அந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கிறவா ஸ்வயம் பிரபான்னு ஒரு பெண்ணு, அவ மகா தபஸ்வி, தபஸ்வியா இருந்தோ பார்த்துட்டு இருக்கா, நேரம் பார்த்த உடனே எடுத்து சாப்பிடல, ஏன்னா இவாளும் ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா. ஆகையால ஸ்வயம் பிரபா என்னிடத்துல போய் கேக்குறா, நாங்கெல்லாம் ரொம்ப பசியா இருந்துட்டு இருக்கோம், இந்த சீதையை தேடிட்டு அலைஞ்சுட்டு இருக்கோம், மூல முடுக்கெல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் சீத சீதையும் கிடைக்கல, தீர்த்தமும் கிடைக்கல, ஆகாரமும் கிடைக்கல, இதுக்கு மேல எங்களை முடியாது போல தோணுச்சு, இந்த சந்துள்ள போய் பார்ப்போம், இந்த குகை உள்ள பார்ப்போம்னா இங்க எல்லாம் இருந்துருக்கு, எனக்கு எங்களுக்கு பசியோட இருக்கிறவளுக்கு எதனா சகாயம் பண்ணுமேன்னு கேக்குறான். கேட்டா என்ன பண்ற அப்படியா, அதுக்கு என்ன சந்தோஷம், நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன வேணுமோ இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு அந்த குரங்குகளை சொல்லிட்டாங்க. எல்லாம் எடுத்து எல்லாம் பசி தெரிஞ்சு போச்சு, தாகம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் எடுத்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இப்படி பார்த்தா நாளாய் போச்சு. திடீர்னு நினைச்சிருந்த ஐயோ இங்க வந்து உட்காந்து இருக்குமே, நம்ம வெளில போனோம், நம்ம வெளில போயிடலாம்னு பாக்குறாங்க. வெளில போகணும்னு பார்த்தோம்னாக்க எப்படி போறதுன்னு தெரியல, அந்த குகை உள்ள வந்ததுதான் தெரியுது, போறதுக்கு வழி தெரியலையா. மறுபடியும் அந்த தாபசி அந்த அங்க இருந்திருக்கிற சுயம்பிரபாவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாங்க, நாங்க ராம காரியமா நாங்க வந்திருக்கோம், இங்க போய் நாங்க இதை சாதனை இதெல்லாம் சாப்பிட்டு நாங்க இருந்துட்டு ரொம்ப நாளாகி போச்சு, போலன்னா எங்க சுக்ரீவன் சிறச்சேரம் பண்ணிடுவான், நான் போகணும். அவ்வளவுதானே, நீங்க எல்லாம் போக முடியாது, இங்க இருந்து உங்களுக்கு வழி எல்லாம் தெரியாது, கண்ணை மூடிக்கோங்க, நான் உங்களை வழி விட்டு வெளில கொண்டு வந்துடுறேன். அப்ப ஹனுமார் மாத்திரம் கேக்குறா அவளாணி மூலானி பலானி மகாருகாணி மது நிரசவந்த. நீ எல்லாத்தையும் நீ குடுத்துட்ட, நீ இப்படி குடுத்துட்டு இருக்கே, அவர் சொல்லி கேக்குறாரு அவர், நான் உனக்கு நான் ஏதன்னா பண்ணணுமா, நான் பண்றதுக்கு ஏதன்னா இருந்துட்டு இருக்கா, நான் எதனா சகாயம் பண்ணட்டுமா, நீ இப்பேற்பட்ட உபகாரம் நீ பண்ணிருக்கீன்னு அவள் சுயம்பிரபையின் இடத்துல அனுமார் பிரார்த்தனை பண்ண. அவருக்கு தெரியும் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் என்பது அனுமாருக்கு தெரியும். ஆகையால தானே சுக்ரீவனுக்கே ஞாபகப்படுத்தினர், ஆகையால இவாளுக்கு இந்த சன்னிவேசத்துல உபகாரம் பண்ணதுக்கு அவளுக்கு சகாயம் பண்ணணும்ன்றதுக்காக கேக்குற. அதுக்கு அவள் பதில் சொல்றா, பிரத்யுமாச்ச ஹனுமந்தம் சர்வபூதஹிதே ரதம். அவள் சொல்ற பதில் சொல்ற, நான் மயனுடைய ஒரு மகா தேஜஸ்வியாக இருந்திருக்க, அவருடைய தன்னுடைய விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்ற, சொல்லிட்டு கடைசியில சொல்ற, உங்களுக்கு எல்லாம் நான் பாகவதாராசனம் பண்ணது இருந்திருக்கேன், இதுவே ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சமைக்கு நான் தான் உங்களுக்கு கிருதஜ்ஞத்தை சொல்லணுமே தவிர நீங்க ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்ற. சர்வேஷாம் பரிதுஷ்டாஸ்மி வானராணாம் தரஸ்வி நாம் சரந்தியா மம தர்மேன ந காரியம் மிக கேனச்சிது. எல்லாரும் நீங்க சந்தோஷப்படும்படியாக நான் பண்ணிருக்கேன்னு, இது தவிர இது எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கோங்க, இதை காட்டிலும் நான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருந்திருக்கனே தவிர நீங்கள் எனக்கு கடமைப்பட்டவர்களாக ஆகல, நான் கிருத்தஜத்தையோடு இருக்கேன்னு சுயம்பிரபா சொல்றா. சொன்ன பிற்பாடு எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, நான் வெளில கொண்டு விட்டுறேன்னா கண்ணை மூடிட்டு வெளில வந்தாய் போச்சு. வெளில வந்தா இன்னும் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நாளாகி போச்சா, எங்கடா போறதுன்னு பாக்குறா. சமுத்திரக்கரைக்கு வந்துட்டான், இந்திய மலை பருவத்துக்கு தான் சமுத்திரக்கரையில வந்தாய் போச்சு. வந்தா இங்கிருந்து போகணும், லங்கைக்கு போகணும், லங்கையில இருக்காளா எங்க இருக்காளான்னு தெரியல, இவ்வளவு தூரம் எல்லா தேசத்தையும் தாண்டி வந்தாய் போச்சு, மாசமா கடந்துருக்கு, இப்ப அங்கதான் நினைக்கிறான் பா இனிமேல் நம்ம ஊருக்கு லங்கைக்கு போக முடியாது, கிருஷ்ணந்தைக்கு போக முடியாது, சீத்தையும் கிடைக்கல, நாள் கழிச்சும் போனோமானாக்கா நம்ம தலை நிக்க போறது. ஆகையால சுக்ரீவன் கையால மாண்டு போறது காட்டிலும் இங்கேயே பிராயோபவேசம் இருந்து நம்மளுடைய பிராணனை விட்டுட்டோம்னாக்கா இதுவே உத்தமம்னு தோன்றது. பிராயோபவேசனம் யுக்தம் சர்வேஷாஞ்ச வனௌகசாம் தீக்ஷ்ணஹா ப்ரக்ருத்யா சுக்ரீவா சுவாமி பாவே வ்யவஸ்திதா நக்ஷமிஷ்யதினா சர்வான் அபராத கிருதோ கதான். ப்ரக்ருத்யா தீக்ஷ்ணஹா சுக்ரீவா, சுக்ரீவன் இயல்பாகவே கொடுமையானவன் தான், ஆனா இப்போ ராஜாவா வேற இருந்துட்டு இருக்கான், சுவாமி பாவம் ஆச்சிருச்சேன்னு. அப்போ அவனை கேட்கணுமா, இன்னும் ஏறி போயிடும். நம்மளாவது தப்பு பண்ணாத இருந்தமானாவது பரவாயில்ல, நாமளும் காலத்தை அதிக்கிரமிச்சுட்டோம், இனிமே நிச்சயம் அங்க போனோமானாக்கா நமக்கு தண்டனை நம்ம கழுத்துல நம்ம தலை இருக்க போறது இல்லைன்றதுதான். அங்க போறத காட்டுல இங்கேயே நாம பிராணனை விட்டுடலாம் என்று சொல்ற. இப்போ ஹனுமான் சில உபதேசம் பண்ற, இதுக்கு என்ன பெரிய பிரமாதம், நம்ம சுக்ரீவன் ராமர் இருக்கேறங்க அவரிடத்துல போனமானாக்கா சுக்ரீவனை தள்ளிட்டு நீயே கூட பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம், நீ உனக்கு நீ என்ன மட்டானவனா, உனக்கு உனக்கு பெரிய இது பண்ணலாம், நீயும் பெரிய பராக்கிரமசாலி தான், நீ யுவராஜ பட்டாபிஷேகம் என்ன பட்டாபிஷேகமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற. இந்த தர்ம மார்க்கத்துல அதோட தர்ம மார்க்கத்துல இருக்கட்டு, நாம என்ன வேணும்ட்டா காணாத இருந்திருக்கோம், கண்டுபிடிக்காத இருந்திருக்கோம், நாம எவ்வளவு நம்ம பிரயத்னப்பட்டிருக்கோம், இருந்தாலும் கிடைக்கல. ஆகையால இந்த தர்மத்தை நம்மளுடைய பிரயத்னம் எல்லாம் புரிஞ்சுப்பா ஒன்னு ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டான்னு நினைக்கலாமே அப்படின்னா, தைரியம் ஆத்ம மனசௌச்சம் ஆந்திரசம்சம் மதார்ஜவம் விக்ரமச்சைவ தைரியம் சுக்ரீவே நோபபத்யதே. ராஜாக்கு உண்டான சில குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தைரியம் ஆத்ம மனசோச்சம் ஆந்திரசம்சம் ததார்ஜவம், ஒரு விஷயத்துல நிலையாக இருந்துருக்கிறது, நேர்மையாக இருந்துருக்கிறது, ஒரு பரிசுத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள்ல நல்ல எண்ணத்தோட இருந்துருக்கிறது, பராக்கிரமத்தோட இருக்கிறது, தைரியத்தோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ராஜாக்களுக்கு உண்டான குணங்களாக சொல்லப்பட்டுள்ளன. ஆனா இதெல்லாம் நாம சுக்ரீவனிடத்துல எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, எங்கப்பா இருந்துருக்கச்சேயே ராஜ்யத்தை சாசனம் பண்ண, எப்ப அதுக்கு முன்ன சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, பட்டாபிஷேகம் மீதி வானாலெல்லாம் சொன்னாக்கா அப்ப வானான்னு சொல்லிருக்கணும் இல்லையோ, அதெல்லாம் வேண்டாப்பா எனக்கு பட்டாபிஷேகமும் வானா ஒன்னும் வானான்னு சொல்லிருக்க வேண்டியவன் இல்ல. அம்மா மாதிரி இருந்தவளிடத்துல போய் அவளை போய் மகிழ்ச்சியா வச்சுட்டோம்னா அவனிடத்துல போய் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆகையால இங்க அனுப்பிச்சு நம்மளெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கான்னா தர்ம மார்க்கத்துல தான் அனுப்பிச்சிருக்கான் என்ன சொன்னாக்க, இது காரணம் இல்ல, லக்ஷ்மணனிடத்துல ஒரு பயம், அதனாலதான் நம்மள எல்லாம் இங்க தெற்க வடக்கன்னு எல்லா தேசத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கான். தவிர அந்தராத்மா மன உள் மனசோட சுக்ரீவன் ராமனுக்கு உபகாரம் பண்ணணும்னு பண்ணல. ஆகையால நாம இங்க ஆக்கமனம் பண்ணிட்டு நாம பம்பாட்டுக்கு நாம பிராணனை விட்டுறதுதான் உத்தமம்னு சொல்லி எல்லாரும் பிராயோபவேசம் இருக்கிறார். அப்ப பிராயோபவேசம் இருக்கச்சு அந்த மலை மேல இருந்து ஒரு கழுகு பாத்துன்னு இருக்கு. அந்த கழுகுக்கு சம்பாத்தியன்னு பேர். அந்த கழுகு பாத்துருக்கு, இத்தனை நாளா நமக்கு ஒன்னும் ஆகாரம் இல்லாத அல்லாடின்னு இருக்கும். அந்த சம்பாத்திக்கு கண்ணு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் குரங்கு வந்திருக்கு. நம்ம பசிக்கு இது ரொம்ப இருக்கும், சௌகரியமா இருக்கும்னு அங்கேருந்து மலையிலேருந்து முள்ள முள்ள இறங்கி வர்றதா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இந்த கழுகு பார்த்து யமநாட்டம் வரதாம். இது யமநாட்டம் வரத பார்த்த உடனே பச்ச சீதாபதேசேன சாட்சாத் வைவஸ்வதோ யமஹா இமம் தேசம் அனுப்ராத்தா வானரணம் விபத்தையே. தோ இங்க பாரு அப்படின்னு அங்கதான் சொல்றான், யமனே இந்த கழுகு வேஷம் போட்டு யமனே இங்க வந்துட்டான். இந்த சீதைய தேடுறதுன்ற வியாஜத்துல நாம வந்திருக்கோம், வந்திருக்கிறது வேற ஒண்ணும் இல்லை, யமன் வாயில விழத்துக்கோசம் தான் வந்திருக்கோம் ஒன்னும் பண்ணல. இது திடீர்னு வந்துடுச்சு, ஆகையாலதான் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. கிருத்ர ராஜே நயத்து தத்ரக்ஷ்ருதம் வஸ்ததம் ஸ்ருதம் வஹா ததசேஷதாம் வைதேஹ்யா பிரியகாமேன கிருதம் கர்ம ஜடாயுஷா. அந்த ஜடாயு அந்த சீதா பிராட்டிக்காக அவர் பண்ண ஒரு பெரிய காரியம் இருக்க, அதை நாம கேள்விப்பட்டோம். பிரியம் குருவந்தி ராமஸ்ய தியக்வா பிராணான் யதா வயம். நாம ஜடாயு மாதிரி நாமளும் பிராணனை விட்டு ராமனுக்கு நல்லதை பண்ணுவோம்னு அந்த ஜடாயு பார்த்து சொன்னான். அவன் என்ன பண்ணிருக்கான், சசுகி கிருத்ரராஜஸ்து ராவணேன ஹதோரணே முக்தஸ்ச சுக்ரீவ பயாதே கதஸ்ச பரமாங்கதிம். சசுகி அந்த ஜடாயு நல்ல சுகத்தை அடைஞ்ச, சீதா பிராட்டிக்காக தன்னுடைய பிராணனையே விட்டுட்டு அந்த ராமரிடத்துல ராமருடைய கையினால சம்ஸ்காரம் பெறப்பட்டு உத்தமமான மோட்சத்தை அடைஞ்ச, அதே மாதிரி நாமளும் அந்த சீதா பிராட்டியும் ராமருக்காகவும் நம்மளுடைய பிராணனை விட்டுட்டு நமக்கும் மோட்சம் கிடைக்கும் விசாரப்படுவானா அப்படின்னு சொல்லுவான். இந்த ஜடாயுனுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறத கேட்கறது இந்த சம்பாதி, இந்த கழுகு கேட்கறது. கேட்ட உடனே அந்த கழுகுக்கு ஒரு மனசுல ஒரு விகாரம், ஒரு மாறுபாடு ஏற்படுறது. இது என்னமோ ஜட்டாயு ஜட்டாயுன்னு சொல்றாள் இந்த குரங்கு, இந்த ஜட்டாயு பத்தி என்ன சமாச்சாரம் நாம கேட்போம் அப்படின்னு முள்ள இந்த குரங்கு வந்து கேட்கிறதா. கோயங்கிரா கோஷயதி பிராணை பிரேதரஸ்யமே ஜட்டாயுஷோ வதம் பிராது கம்பயன்னிவப்பே மனா. அந்த ஜட்டாயு யாரு? என்னுடைய சொந்த தம்பி. அந்த தம்பி போயிட்டான்னு சொல்றதே என் மனசுல அவ்வளவு வேதனையா இருந்துருக்கு. இந்த குரங்கெல்லாம் என்ன உளறதுன்னு தெரியலையே, ஜட்டாயு பேரை சொல்றதே ஜட்டாயு பேரதுன்னு சொல்றதுன்னா. அப்ப அந்த பிராயோபவேசம் பண்ண குரங்குகள் கிடத்துல சம்பாத்தி கேட்கறதா, என்னாச்சு என்னாச்சு ஜட்டாயுக்கு என்னாச்சுன்னா, இந்த குரங்குக்கெல்லாம் தைரியம் வந்துட்டு எப்படியும் பிராணனை விட்டுட்டு போறோம், நம்மளா பிராணனை விட்டா என்ன, கழுகு கொத்தி சாட்டு நம்ம பிராணம் புராணம் போனா என்ன, எப்படி போனா என்ன, பரவாயில்லன்னா தைரியமா பேசுவோம்னுட்டு அந்த சம்பாத்தியோட பேசப்பான். அதையும் கேக்குற ராமர் சீதையை தேடிண்டே வரைச்சு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த சீதையை ராவணன் தூக்கி போயிட்டான், ராமர் தேடிண்டு வந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா ஒரு இடத்துல குத்துயிரும் கொலையுருமா ஜட்டாயு விழுந்து கிடந்தாராம். அத ராமர் பார்த்தேரா, இப்ப ஜட்டாயு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டாரா. கேட்டா அப்ப ஜட்டாயு சொன்னா, சீதையை தூக்கிட்டு போனா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டேன் ராவணனோட. அந்த ராவணன் கத்தியை எடுத்து என்னுடைய ரெண்டு ரெக்கைகளையும் வெட்டி போட்டான், காலையும் வெட்டி போட்டான், அந்த வில்லு விழுந்துட்டான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன், நானே அந்த ராவணன் தேரை ஒட்டி வந்த சாரதியை நான் அந்த கொலை பண்ண, அந்த தேரையே உடைச்சு போட்டேன், எல்லாம் பண்ண. சீதா பிராட்டி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி போக என்னை விட்டுடு விட்டுடுன்னா கத்தின் இருக்கே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ ராவணன் சீதையெல்லாம் தூக்கும் போல என்னுடைய உயிரையும் தூக்கும் போயிட்டா, நீ வருவ உன்னிடத்த ராமா உன்னிடத்த சொல்லிட்டு என் பிராண விடணும்ன்றதுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ஜட்டாயு போயிட்டே அந்த ஜட்டாயுவ ராமனையும் சம்ஸ்காரம் பண்ணி ஜட்டாயுக்கு உத்தமமான கதியை கொடுத்தாருன்னு ராமன் என்கிட்ட வந்து சொன்னார். அதுதான் சமாச்சாரம், அது தவிர வேற ஒன்னும் ஜட்டாயுவை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அடடடா. இது என்னுடைய சாட்சாத் தம்பியாச்ச, நான் உங்களுக்கு சகாயம் பண்றேன், தம்பி போனத்துக்கு அந்த தம்பிக்கு உதகதானம் கொடுக்கணும், தர்ப்பணம் பண்ணணும், என்ன சமுத்திரக்கரை வரைக்கும் அழைச்சின்னு போங்கோ அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கரை வரைக்கும் அழைச்சின்னு போச்சுக்கலாம். சமுத்திரக்கரையில போய் தர்ப்பணம் பண்ணிட்டான். தர்ப்பணம் பண்ணிட்டு சீதா பிராட்டி எங்க இருக்கேன்றத நான் சொல்றேன், என் பையன் வந்தா, என் பையன் ஒரு சமாச்சாரம் அப்பப்போ எனக்கு ஆகாரம் கொடுத்துட்டு போவான், அவன் ஒரு சமாச்சாரம் சொன்னான், இந்த மாதிரி ராவணனுடைய அந்த புறத்துல சீதா பிராட்டி இருந்துருக்கா, இப்ப அசோக வனத்துல சீதா பிராட்டி தபஸ்தினியாக இருந்துருக்கா என்று சொன்னா, இங்கேருந்து 100 யோஜனை எனக்கு கண்ணு நன்னா தெரியும், 100 யோஜனை தூரத்துல லங்கை இருந்துருக்கு, அங்க போனங்கள்னாக்க அங்க போய் யாரானா போய் பார்த்தீங்கன்னாக்க சீதா பிராட்டிய பார்க்கலாம் என்று சொல்றேன். உனக்கு எப்படி தெரியும், விருத்தாந்தம் தெரியும் அப்படின்னா, நானும் ஜட்டாயுவும் ரெண்டு பேரும் அருணனுடைய குழந்தைகள், ஆகையால எங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு காலத்துல நாங்க ரெண்டு பேரும் அந்த சூரியன் இடத்துலயே போயிடணும்னு சொல்லிட்டு அது பந்து மாதிரி சூரியன் இடத்துலயே போகணும்ட்டு போறோம். நாங்க போகச்சு அந்த சூரியனுடைய தேஜத்து குளிர்த்து அந்த தம்பியை காப்பாத்தணும்ன்றதுக்காக என்னுடைய ரெக்கையினால மூடிண்டேன். ரெக்கையினால மூடிண்டா என் ரெக்கெல்லாம் அப்படியே கருகி போயிடுத்து, மேல பறக்க முடியாத துபில்னு இந்த மலையில விழுந்துட்டேன். எங்க போய் ஜட்டாயு விழுந்தானோ தெரியாது. அங்கில இருந்து ஜட்டாயுவை நான் பார்க்கல, என் தம்பி இடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்தேன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்த பிற்பாடு எனக்கு மகர்ஷி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்க, ஒரு கால விசேஷத்துல ராவணனுக்காக ராம தூதாளாக இந்த வானரெல்லாம் வருவா, அவளுக்கு ராமகாரியத்துல நீயும் ஒரு வாக்சகாயம் பண்ணையானாக்க உனக்கு பழையபடி ரெக்கையெல்லாம் முளைச்சிடும், கழு அகையில நீங்க தேட்சம் போகலாம்னு சொல்லி சொன்னார். இப்ப எனக்கு ரெக்கையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுட்டு நான் கிளம்புறேன், நீங்களாம் உங்களுக்கு ராமகாரியத்துல நான் என்னுடைய பங்காக நான் சொல்றேன். நானு நீ இந்த எங்கேருந்து போனங்கன்னாக்கா லங்கைக்கு போனேன்னா சீத்தையை பார்க்கலாம், சீத்தையிலதான் லங்கை இருந்துட்டு இருக்கா, இன்னும் பிராணனோட பிராணன தரிச்சுட்டு இருக்கான்னு ஜட்டாயு பெரிய விஷயத்த சொல்லிட்டேன். இந்த ஜட்டாயுக்கு ரக்கம் முளைக்கிறதுன்றது இருக்க, இது நான் கொஞ்ச நாள் முன்ன ஏதோ ஒரு கான்பரன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கான்பரன்ஸ்ல போயிருக்கச்சு ஒருத்தர் பிரசன்டேஷன் எப்படி எப்படி பண்ணணும்ன்றத பத்தி பிரசன்டேஷன் சொல்லிட்டு வந்த. அப்ப அந்த கழுகை பத்தி சொல்லிட்டு வந்த. கழுகுக்கு ஒரு கால விசேஷம் ஆயிடுச்சுனாக்க மறுபடியும் அதுக்கு பலம் வந்துருமா? அதுக்கு ஏதோ சயின்டிபிக்கா ஏதோ ப்ரூஃப் எல்லாம் காண்பிச்ச. அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் நீங்க சொல்றங்கோ, அன்னை தினத்துல சம்பாத்திக்கு மறுபடியும் ரக்கம் முளைச்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுமா? அது ஏதோ புராணம் கதைன்னு சொல்லியிருந்தோம், இன்னைக்கு அது பார்த்தா சத்தியம்னு நீங்க சொல்றங்கோ, நான் என்னைக்குமே அதை சத்தியம்னு நான் நம்புறவா? அதைதான் இப்ப நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்றதுன்னு எல்லாருமே அதை வரவேற்றாரு. இது கழுகனுடைய ஒரு இயல்பு, கால விசேஷத்துல வர்றதுன்றது. இப்போ இந்த அடுத்ததாக இந்த குரங்குகள் எல்லாமா சேர்ந்து ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கா, இந்த சமுத்திரத்தை தாண்டணும், எப்படி தாண்டறதுன்னா, அதுக்கு என்ன நான் போயிடுவேன் நான் போயிடுவேன்னு சொல்லித்தான், சரி நீ போய் இப்பவே போய் நான் வந்து ராவணனுடைய அந்தப்புறத்துல இருந்து சீதையை நான் தூக்கி வந்துடுறேன் நான் தூக்கி வந்துடுறேன்னு ஒவ்வொரு வானரமா சொல்லிட்டு வந்தா, சரி நீ தூக்கி வந்துடுவேன் எப்படி தாண்டுவேன்றத சொல்லு, நீ எவ்வளவு தூரம் தாண்டுவேன்னு சொல்லுன்னு சொல்லித்தான். ஒன்னு சொல்லித்தான் நான் 10 யோஜனை, இன்னொன்னு சொல்லித்தான் நான் 50 யோஜனை தாண்டுவேன், நான் 100 யோஜனை தாண்டுவேன்லாம் சொல்லித்தான். அப்ப கடைசியில ஜாம்பவான் சொன்னேன், நான் 100 யோஜனையும் தாண்டுவேன், ஆனா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, என்னால திரும்பி வர முடியுமான்னு தெரியலையே, போய் தாண்டி போயிட்டு திரும்பி வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி சொன்னான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு ஹனுமான் ஒரு வார்த்தையும் சொல்லாரு, வாய்மூண்டு உட்கார்ந்து இருக்காரு. அவர் எங்கேயோ ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு, ராமா ராமா ராமா ராமான்னு ஜபத்தை பண்ணிட்டு ஓரத்துல உட்கார்ந்து இருக்காராம். அங்கதான் சொன்னா என்னால பண்ண முடியும், நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப நீ யுவராஜாவா இருந்துட்டு இருக்கோ, ராஜாவா இருந்துட்டு இருக்கோ, தூதுவனா போகக்கூடாது, அங்க போய் உனக்கு ஏதானா ஆயிடுத்துனாக்கா வானர சாம்ராஜ்யமே நாசம் ஆயிடும், ஆகையால நீ போக கூடாதுன்னு எல்லா வானரங்களும் தடுத்துட்டான். இப்ப யாருதான் போவா, யார் சமர்த்தம் இருக்க அப்படின்னா, நகி பிரேஷயிதா தாத்தா சுவாமி பிரேஷ்யா கசஞ்சன பவதாயன் ஜனசர்வா, நீதான் கட்டளையிட்டு நாங்கள் எல்லாரும் போகணுமே தவிர நீ தூதுவனாக நாம் போகக்கூடாது அப்படின்னா, அப்ப எது நாகம் கமிஷ்யாமே நன்யோ வானர பொங்கா புன கல்விதம் அஸ்மாபிகி காரியம் பிராயோபவேசனம், என்னால போக முடியலன்னா வேற யாரும் போகவும் மாட்டா, வேற வழியே இல்ல, மறுபடியும் பிராயோபவேசனம் தான் பண்ணணும், வேற ஒன்னும் வழியே இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஜாம்பவான் சொல்றேரா, அதோ பார்த்து புட்னி மேகாந்தமாசிரித்த ஹனுமன் கிண்ண ஜல்பசி ஹனுமன் ஹரிராஜஸ்ய சுக்ரீவஸ்ய சமோஷ்யதி ராமலக்ஷ்மயோச்சாபி தேஜசாச்ச பலேனச்ச அரிஷ்டனே மினா புத்ரா வைனதேயோ மகாபலம். தோ ஹனுமான் இருந்துருக்கார். அப்பவே சொன்னேர் ராமர் அந்த கணையாழி கொடுக்கச்சே ஹனுமானுக்கு தான் எல்லாம் இருந்திருக்கு. பலம் புத்திஷ்ட தேஜஷ்ட சத்வஞ்ச ஹரி புங்கவ விசிஷ்டம் சர்வபூதேஷு கிமாத்மானம் சஜ்ஜசே. உனக்கு தெரியாதா உனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்றது, நீ எவ்வளவு பராக்கிரமசாலி, ராமரே உன்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி உன்னிடத்துல ராமநாமாங்கிதமாக இருந்திருக்கிற அங்குலியகத்தை கொடுத்திருக்கேன்னு சொன்னாக்கா, அப்போ உன்னுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியாதா? இப்ப நாங்கெல்லாம் சொல்றேன், நீர் தான் இந்த காரியத்தை சாதிக்க கூடியவர், நீர் தான் பண்ணணும், நீர் இந்த சாதிக்கணும், நீர் லங்கைக்கு போய் சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்து சொல்லணும், சமாச்சாரத்தை சொல்லணும், ராம காரியத்தை முடிச்சு வைக்கிறவர் நீர் தான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஹனுமானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணாளாம். ஹனுமானும் திரைலோக்கியம் பிரஜ சங்கிருத்தோ நவபௌவை பிரபஞ்சனஹா தத்தஸ்தாம். அந்த ஹனுமானுடைய விற்த்தாந்தத்தை மொத்தத்தையும் சொல்ற, இவ்வளவு பிரபாவம் இருக்கா அப்படின்னாக்க, அந்த ஹனுமான் அந்த காலத்துல எப்படி எல்லாம் நடந்துட்டேன்ற விஷயத்தெல்லாம் சொல்ற, வாயுனுடைய குமாரா இருக்கிறதுனால அந்த விற்த்தாந்தம் இன்னொரு சமயத்துல நம்ம விஸ்தாரமா சொல்லுவோம். ஹனுமாரம் ராமகாரியம் உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுதான். ஜாம்பவன் சொன்ன பிரகாரத்துல அங்க இருந்திருக்கிற அந்த குரங்குகள்ல பெரிய வயசானவாளா யார் இருக்காளோ அவள் எல்லாம் சேவிச்சுட்டு, அங்கதனையும் சேவிச்சுட்டு என்னை நியமிச்சாக்கா நான் அந்த காரியத்தை பண்றேன்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே அனுமான் கிளம்பறே, அனுமான் பாக்குற ஒரு கருத்மானுக்கு இருக்கிற உற்சாகத்தோட கூட அங்கிருந்து மகேந்திர பர்வதத்திலிருந்து கிளம்பி அந்த லங்கையை அடையறதுக்கு உண்டான முயற்சியை பண்றே, பிரயத்தனப்பட்டு அதுக்கு உண்டான தன்னாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஹனுமானுடைய அனுகிரகம், ஹனுமாரை பொறுத்த வரைக்கும் பரம பாகவத ராமரிடத்திலேயே மனச வச்சவ, ஒரு வார்த்தை அதிகம் பேசாதவர் ராமரிடத்துல, அப்பேற்பட்டவர் ராம கைங்கரியம் முன்னே புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருக்கவர், அந்த புருஷார்த்தத்தை அவருக்கு சித்திக்க போறது இப்போ அந்த ராம கைங்கரியம் பண்ணு, அதனால பலன் அடைய போறது. அந்த ஹனுமான் பிரஸ்தானத்தை பாக்குறேன், நாளைய தினத்துல எப்படி ஹனுமார் சமுத்திர தரணம் பண்ணி லங்கையை அடைஞ்சி ராம காரியத்தை பண்றேன்ற விஷயத்த பார்க்கலாம். இன்னியோட கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய பிரதிபாதிக்கப்பட்ட விஷயங்கள் முடிந்து போயிட்டு நாளைக்கு சுந்தரகாண்டம் ஆரம்பம். நாளைய தினத்துல நாம ராமாயணத்தை அனுபவிப்போம், சுந்தரகாண்டத்தை. நமக்கு அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடையும் சீதையினுடையும் ஹனுமாருடையும் அனுகிரகம் பூர்த்தியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஹ்ரி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகிநோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.